ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ராஜேஷ் மியூசிக்கல் சேனல். இந்த வீடியோவில் உல்லாச மூவியிலிருந்து முத்தே முத்தம்மா பாடலின் தமிழ் பாடல் வரிகளுடன் பார்த்து அண்டு கேட்டு ரசிக்கலாம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க ராஜேஷ் மியூசிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். Got it.